கனகராஜ் வணக்கம். அந்த இடையில தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் இருக்கலாம், அது இனிமேல் வந்து வளர்ச்சியை தொடங்கும். இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வளரவே இல்லைன்னு, அது இதுக்கப்புறம் இப்போவே வேணாலும் ஒரு புகைப்படம் எடுத்து பதிவெடுத்து போடுங்க குழுவில், எத்தனை அடி உயரம் இருக்குது என்னங்கிறத. அது இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளோட அதனோட வளர்ச்சி நிலையை நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு தேவைன்னா இருக்கலாம். நம்ம உள்ளே வைக்க போகிற மரங்கள், நம்ம வைக்க போகிற தோப்பு, என்னென்ன மாதிரியான மர வகைகள் வைக்க போகிறோம், உங்களுடைய விருப்பம் என்ன, அதை தேர்வு செஞ்சு அதை தெரிவு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இது வேணும்னா இருக்கிறனா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்து ஓரளவு வளர்ச்சி நிலையை வந்த பிறகு அதை நம்ம வெட்டிக்கலாம், அது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படும், ஏதாவது ஒரு உபயோகத்துக்கு பயன்படும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம். சரியா? மற்றபடி இப்போதைக்கு தேவையில்லாமல் அப்புறப்படுத்த வேணாம். ஆனால் நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அது வந்து வளர்ச்சி நிலையை நிச்சயமாக தோடும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம தொடர்ந்து அந்த பதிவுகளை எடுத்து வைங்க, அது நம்முடைய குழுவில் உள்ளவங்களுக்கும் ஒரு ஆவணமாக பயன்படும், அவங்களுக்கும் ஒரு படிப்பினை போல், ஒரு பாடம் போல், காலத்தை கடந்து நிற்கும் ஒரு பாடமாக நம்முடைய வேளாண்மை வந்து நிச்சயம் பயன்படும். ஒவ்வொரு மாறுதலையும் நம்ம கொண்டு வருவோம், அது மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரும் உதவியாக இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.